தங்க கிளியே மொழி பேசு, சர்க்கரை இதழால் கவி பாடு. தங்க கிளியே மொழி பேசு, சர்க்கரை இதழால் கவி பாடு. தங்க கிளியே மொழி பேசு. சிங்க தமிழன் மார்பினிலே சிரிக்கும் மயிலே விளையாடு. சிங்க தமிழன் மார்பினிலே சிரிக்கும் மயிலே விளையாடு. சிங்க தமிழன் படித்த கண்ணாலே மேனியில் வளரும் கலையாலே. வேலில் படித்த கண்ணாலே மேனியில் வளரும் கலையாலே. பாலில் பிழிந்த சொல்லாலே பருவம் பொங்கும் சிலை போலே. தங்க கிளியே மொழி பேசு. கண்ணம் என்பது பழத்தோட்டம், கண்ணும் முகமும் மலர் தோட்டம். மின்னும் கனியிதழ் சிந்தும் புன்னகை அன்பெனும் காதல் சுவையூட்டும். தங்க கிளியே மொழி பேசு.